பட்டக்காடும் பூப்பூக்க நீ நெருக்கடி நெருக்கடி கொடுக்கிற சட்ட பூவும் தேனூர சந்தோஷம் தார பட்டம்பூச்சி நானாக நீ அடிக்கடி அடிக்கடி ரசிக்கிற வெட்டு பார பாரூர கொண்டாட வர நெஞ்சுக்குள்ள அதை தாண்டி வேற ஒன்னும் சொல்ல இல்ல நீ சாயங்காலம் வந்து வீசும் காத்து நான் வந்து பார்க்க போவனையும் வெத்து மனசையும் மடிச்சே பொட்டக்காடும் பூப்பூக்க நீ நெருக்கடி நெருக்கடி கொடுக்கிற சட்ட பூவும் தேனூர சந்தோஷம் தாரு தாங்கூச்சி நானாக நீ அடிக்கடி அடிக்கடி ரசிக்கிற